ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾರ್ಕಿಕ ಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾ ಹೃದಿ. நேற்று காலையில் காலக்ஷேபம் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு பாகவதர் என்னை ஒரு கேள்வி கேட்டார். அதற்கு சுவாமி தேசிகனுடைய திருவுள்ள பிரகாரம் சமாதானம் என்ன என்பதை எல்லோரோடும் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆராதனானாம் சர்வேஷாம் விஷ்ணோர் ஆராதனம் பரம் தஸ்மாத் பரதரம் புரோக்தம் ததியாராதனம் பரம் என்பதாக பத்மோத்தரத்திலே சொல்லப்பட்டுள்ளது. இது பாகவதர்களுடைய மேன்மையை சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம். முதலில் பாகவதர்கள் யார் என்பதுதான் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அதை பற்றி தான் இப்பொழுது சொல்ல இருக்கின்றோம். தேவதாந்தரங்களை பெருமாள் தவிர இந்திரன் ருத்ரன் பிரம்மா போன்ற வேறு தேவதைகளை பூஜிப்பதை காட்டிலும் எம்பெருமானை பூஜிப்பது சாட்சாத் சிவன் நாராயணனை பூஜிப்பது மிக உயர்ந்தது என்பதாக சொல்லுகின்றது. அந்த பெருமாளிடத்தில் பக்தி வரணும்னாக்க அது எத்தனையோ ஜென்மம் தபஸ் பண்ணியிருந்தாதான் பெருமாளிடத்தில் பக்தி வருமா. ஏ ஜென்ம கோட்டிபிர் உபார்ஜித சுத்த தர்மாக தேஷாம் பவச்சரண பக்தி அதீவ போக்யா என்பதாக சுவாமி தேசிகன் தேவநாயக பஞ்சாசத்திலே அருளி செய்கிறார். பெருமாளிடத்தில் பக்தி பண்ணுவது அது போக்யமாக இருக்கணும் என்னால் அதற்கு எத்தனையோ நாள் எவ்வளவோ தபஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லி சொல்றார். ஆகையால் எல்லா ஆராதனத்தை காட்டிலும் சாட்சாத் சீமன் நாராயணனை ஆராதனம் பண்ணுவது என்பது மிக உயர்ந்தது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதற்கு அடுத்த வரியிலே சொல்லுகின்றார், தஸ்மாத் பரதரம் புரோக்தம் ததியாராதனம் பரம் என்பதாக. பரம் என்கிற சப்தத்தை ததியாராதனம் என்பதோடு சேர்த்து பொருள் கொள்ள வேண்டும். மிக உயர்ந்ததாக இருந்திருக்கின்ற ததியாராதனம் எம்பெருமானைச் சேர்ந்தவர்களை பூஜிப்பது, எம்பெருமானைச் சேர்ந்தவர்களை பூஜிப்பது அதுவே மிக உயர்ந்தது. அது தஸ்மாத் பரதரம் புரோக்தம் கம்பேரிட்டிவ் டிகிரியில் சொல்ற விஷ்ணு ஆராதனம் சிறந்ததுன்னு சொன்னமே அதை காட்டிலும் சிறந்ததாக கருதப்படுகிறது. மிக உயர்ந்ததான பாகவதாராதனம் என்பது விஷ்ணு ஆராதனத்தை காட்டிலும் மிக மேம்பட்டதாக கருதப்படுகின்றது என்று சொல்லப்படுகின்றது. இப்பொழுது பாகவதர்கள் யார் என்கிற கேள்வி, அதுதான் முக்கியமான கேள்வி. வேறொரு பிரமாணத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஏகண்ட லக்ன துளசி நளினாட்சமாலாஹ ஏ பாஹுமூல பரிசின்ஹித சங்க சக்ராஹ ஏவாலலாட பலகே லலிதோத்வபுண்ட்ராஹ கலிதோத்வபுண்ட்ராஹ தே வைஷ்ணவாஹ புவனமாசு பவித்ரயந்தி. தோள்களிலே துளசி மாலை பத்மாட்ச மாலை இவைகளை போட்டுக்கொண்டு ஏ பாகுமூல பரிசின்ஹித சங்க சக்கராக, பாகுமூலம் என்று சொல்லக்கூடிய தோள்களிலே சங்க சக்கரம் என்று சொல்லக்கூடிய திருவிலச்சனையை தரித்துக் கொண்டு கழுத்திலே பத்மாட்ச மாலை துளசி மாலை போட்டுண்டு அந்த தோள்களில் திருவிலச்சனைகளை தரித்து கொண்டு நெற்றியிலே அழகாக ஊர்த்வபுண்டரம் திருமண்காப்பு சாத்திக் கொண்டிருக்கின்ற வைஷ்ணவர்கள் இந்த உலகத்தையே பரிசுத்தப்படுத்துபவர்களாக இருக்கின்றனர் என்று சொல்லுகின்றனர். ஆகையால் இவர்கள் எல்லோரும் வைஷ்ணவர்கள். யார் திரமணிட்டிருக்காளோ, யார் சமாசேனம் பண்ணிட்டவளாக இருந்துருக்காளோ, யாரெல்லாம் இப்படி துளசி மாலை பத்மாட்சி மாலை எல்லாம் போட்டுருக்காளோ அவள்லாம் வைஷ்ணவாள்னு சொல்லிட்டான். யாரெல்லாம் வைஷ்ணவாளாக இருந்துருக்காளோ, பெருமாளுக்கு எப்பவுமே யார் ரொம்ப பிடிக்கும்னு கேட்டோம்னாக்கா மத்பக்த, அதாவது என்னுடைய பக்தன் அவனுடைய பக்தன் அப்படின்னு சொல்லக்கூடியவாளுக்கு தான் அவா விஷயம் அவள்லாம் தான் ரொம்ப அதீவ பிரியதமாகான்னு சொல்லி சொல்ற. மத்பக்த பக்தாஷ்ட பூஜனீயா விசேஷதா என்று பெருமாளே சொல்ற. என்ன பூஜை பண்றது மாத்திரமில்ல, என்னுடைய பக்த பக்தர்களையும் பூஜிப்பது ரொம்ப விசேஷம் என்பதாக சொல்லுகின்றார். இதை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு அன்பர் என்னை கேள்வி கேட்டார், சுவாமி இப்படி பாகவதாள் பெருமாள் வைஷ்ணவாள் இப்படியெல்லாம் யாரெல்லாம் பெருமாளை புகழ் என்பதாக எண்ணத்துடன் சேவித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் பாகவதர்கள் என்று சொன்னால் தற்காலத்திலே அப்படிப்பட்ட வைஷ்ணவர்களுக்குள்ளேயே ஒரு சில சம்பிரதாயத்தை சார்ந்தவர்களை வேறு சம்பிரதாயத்தை சார்ந்தவர்கள் இகழ்கின்றனர். இப்படி இகழ்ந்தால் அது பாகவதாபச்சாரமாக ஆகாதா என்று கேள்வி கேட்டார். இன்னும் வெளிப்படையாக சொல்ல வேண்டுமென்றால் தென்கலை வடகலை என்றெல்லாம் பாகுபாடு உள்ளது. இப்படிப்பட்ட பாகுபாடில் தென்கலையார்கள் வடகலையாரை இகழ்வதோ அல்லது வடகலையார்கள் தென்கலையாரை குறைத்து பேசுவதோ இப்படி செய்தோமானால் இது பாகவதாபச்சாரமாக ஆகாதா என்று ஒரு வினாவை எழுப்பினார். அவருடைய கேள்வி சரியான கேள்விதான், அதற்கு நாம் கண்டிப்பாக பதில் சொல்ல வேண்டியதுதான். இது பாகவதாபச்சாரத்தில் முடியுமா முடியாதா என்பதாக சுவாமி தேசிகன் இரகசிய திரைசாரத்திலே புருஷார்த்த காஷ்டாதிகாரம் என்னும் அதிகாரத்திலே பாகவதர்களை பற்றி சொல்லுகின்றார். பாகவதற்கு கைங்கரியம் பண்ணுவதும் பாகவதர்கள் பெருமாளுக்கு மிகவும் பிரயத்தமமானவர்கள் என்றெல்லாம் சொல்லுகின்றார். அதில் ஒரு பிரமாணத்தாலே குறிப்பிடுகின்றார் யாரெல்லாம் தமது பக்தர்கள் என்பதை. அனன்ய தேவதா பக்தாக ஏ மத் பக்தஜன பிரியாக மாமேவ சரணம் பிராப்தாக தே மத்பக்தாக பிரகீர்த்திதாக. இது பாரதத்தில் சொல்லக்கூடிய சொல்லியிருக்கின்ற ஒரு பிரமாணம். இது பெருமாளே சொல்ற வார்த்தை. இது யாரெல்லாம் என்னுடைய பக்தர்கள் என்பதை சொல்கின்றார். அனன்ய தேவதா பக்தாக பெருமாளை தவிர வேற யாரையுமே பரதேவதையாக ஏற்றுக்கொள்ளாமல் பெருமாளையே பரதேவதையாக உயர்வர உயர்நலம் உடையவனாக கருதுபவர்கள் பாகவதர்கள். ஏ மத்பக்தஜன பிரியாகா, யாரெல்லாம் எம்பெருமானை மட்டும் பூஜிப்பவர்களாக இல்லாமல் எம்பெருமானுடைய அடியார்களாக இருப்பவர்களிடத்திலும் பக்தியுடன் விளங்குபவர்களாக இருக்கின்றனரோ அவர்களெல்லாம் எனக்கு அவர்களெல்லாம் என்னுடைய பக்தர்கள், பகவத் பக்தர்கள். மூன்றாவது, மாமேவ சரணம் பிராப்தாக என்பதாக, என்னையே புகழாக அடைபவர்கள். இம்மைக்கும் மறுமைக்கும் ஒரே வழி பெருமாள் ஒருவர்தான் என்கிற ஒரு எண்ணத்தோடு பெருமாளிடத்திலேயே சரணாகதி செய்பவர்கள். மூணாவது கேட்டகரி, மாமேவ சரணம் பிராப்தாக தே மத்பக்தாக பிரகீர்த்திதாக, அவர்கள் என்னுடைய பக்தர்கள் என்று சொன்னார். இங்க மூணு சொல்லிருக்கற்று ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தனித்தனி கேட்டகிரின்றது கிடையாது. அதாவது வேற தேவதைகளை பரதேவதையாக நினைக்காமல் பெருமாளையே தேவதைகளாக நினைப்பவர்கள் என்றது. இது எல்லாத்திலையும் சொல்லச்சு அண்டுன்னு போட்டுக்கணும். சத்தின்னு சொல்லுவா, சத்தியந்தமான தளம்னு சொல்லுவா, லட்சணத்துல சொல்லச்சு. இது மூணும் ஒரு சேர இருக்கணும். யாரிடத்திலே பெருமாளை தவிர வேற தேவத்தை பரதேவத்தை என்கிற எண்ணம் இல்லாமல் இருக்கின்றதோ, அதாவது பெருமாள் ஒருவரே உத்கிருஷ்டமான தெய்வத்தை, பெருமாள்தான் பரதேவத்தை என்கிற எண்ணம் யாரிடத்தெல்லாம் இருக்கின்றதோ, இந்த எண்ணம் மட்டுமல்ல இதோடு கூட பாகவதர்கள் எம்பெருமானுடைய அடியார்கள் இடத்திலே பக்தியோட திகழ்வது. மூன்றாவது, எம்பெருமானையே புகழாக அடைவது. இப்படி மூன்றும், மூன்று குணங்களும் மூன்று அம்சங்களும் யாரிடத்தில் இருக்கின்றதோ அவர்தான் பகவத் பக்தர்கள். இதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. இப்போ நமது அன்பர் கேட்ட கேள்விக்கு விடை, அவர் நன்னா அழகாக இன்னும் பெருசு பெருசாக கூட திறமை நிட்டுக்கலாம், நிறைய கழுத்தில் துளசி மாலை பத்மாட்சி மாலை எல்லாம் நிறைய கூட போட்டுக்கலாம். அப்படி போட்டுட்டு இருக்கிறதோடு மாத்திரமில்லை, அவள் அதன்னா சங்கச்சக்கரெல்லாம் தெரிகிற மாதிரி நன்னா அழுத்தி கூட குத்திண்டு அந்த அடையாளம் இன்னும் இருக்க மாதிரி கூட இருக்கலாம். அப்படி வைஷ்ணவ சின்னங்களோடு இருப்பவர்களாக இருந்தாலும் கூட அவர்களிடத்திலே இந்த மூணு அம்சங்களும் இல்லாமல் போய்விட்டது என்றால் அவர்கள் பகவத் பக்தர்களாக ஆக மாட்டார்கள். அதாவது இப்படிப்பட்ட வைஷ்ணவ சின்னத்தோடு இருப்பவர்கள் பெருமாளையே பரதேவத்தையாக எண்ணுபவர்களாகவும் பகவத் பக்தர்களிடத்திலே பக்தியோடு இருப்பவர்களாகவும் பெருமாளையே பெருமாளிடத்திலேயே சரணாகதி செய்தவர்களாகவும் இருப்பார்களே ஆனால் அவர்கள்தான் பாகவதர்கள், அவர்கள்தான் பகவத் பக்தர்கள். அவர்களுக்கு பூஜை செய்வதால்தான் உத்கிருஷ்டமானது என்பதை சுவாமி தேசிகன் தெளிவாக கூறுகின்றார். இதில் ஒரு அம்சத்தில் குறையாக இருந்தாலும் கூட மத்பக்தஜன பிரியாகான்ற ஒரு அம்சம் இருக்கின்றதே, பாகவதர்களிடத்திலே பக்தி இல்லாதவர்களாக ஆச்சாரிய சார்வபௌமனாக திகழ்கின்ற சுவாமி தேசிகனை இகழ்பவர்களாக இருப்பார்களே ஆனால் அவர்கள் நிச்சயமாக வைஷ்ணவர்களாகவோ பாகவதர்களாகவோ அல்லது பெருமாளுக்கு மிகவும் பிரியமானவர்களாகவோ ஆகமாட்டார்கள் என்பதை தான் மகாபாரதத்திலே காண்பிக்கப்பட்ட பிரமாணம் கூறுகின்றது. இதை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அடுத்து பாகவதர்களுக்கு கைங்கரியம் புரிவதனால் என்ன லாபம் வரும், என்ன பலன் வரும் என்பதை மற்றொரு நாள் பார்ப்போம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமகம்.